ಶ್ರೀ ವಿಷ್ಣು ಚಿತ್ತಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯ ಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ನೀಳಾಧುಂಗಸ್ತನಗಿರಿತಟೀ ಸುಪ್ತಮುದ್ಭೋಕ್ತ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾರ್ಥ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರುತಿ ಶತ ಶಿರಃ ಸಿದ್ಧಮಧ್ಯಾಪಯಂತಿ ಶೋಷಿಷ್ಠಾಯಾಂ ಸೃಜನಿಕಳಿತಂ ಯಾಭಲಾಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೆ ಗೋದಾತಸ್ಯೈ ನಮಿದಮಿದಂ ಭೂಯಯೇವಾಸ್ತು ಭೂಯಃ ಅಸ್ಮದ್ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ನಿಗಮತ್ತಿಲೇ இப்பிரபந்தம் கற்றார் பிராட்டியாலும் எம்பெருமானாலும் சர்வகாலமும் விஷீகரிக்கப்படுவார்கள் என்று ஒரு பரஸ்ருதியை கூறி இந்த வங்கக்கடல் கடைந்த என்ற பாசுரத்தை ஆண்டாள் தலை கட்டுகிறாள். கீழே மார்கழி திங்களிலே ஆரம்பித்து சிற்றஞ்சிறுகாலே வரை தத்துவஹித புருஷார்த்தங்களை பிரதிபாதித்து அதிகாரி சுரூபம் என்ன, பிராபிய சுரூபம் என்ன, பிராபக சுரூபம் என்ன இவற்றை நன்கு நமக்கு தெளிவுபடுத்தி மேலே இம்முப்பதாவது பாசுரத்திலே பரஸ்ருதியை சொல்லி இந்த திருப்பாவிங்கிற அதி அற்புதமான திவ்ய பிரபந்தத்தை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தலை கட்டுகிறார். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்கமாவது நொய்ப்பம்னு சொல்றாளே அதாவது சாமர்த்தியம்னு அர்த்தம். வங்கம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் அந்த நீரிலே இக்கரையிலேருந்து அக்கறைக்கு நம்மள கொண்டு போறது இல்லையா, அந்த படகு தோழி கப்பல் நாவாய் பரிசில் இப்படி எத்தனையோக சொல்றோமோ அதுக்கு வங்கம்னு பேரு. வங்கக்கடல் கடைந்த, கடைந்தன்னா தேவகாரியம் என்ற வியாஜத்தினாலே எம்பெருமான் திருப்பார்கடலை கடைந்தான். அந்த சமுத்திரமதனத்தை எதுக்காக எம்பெருமான் பண்ணான்னா, தேவர்களுக்கு அசுரர்களாலே நலிவு ஏற்பட்டு அவர்கள் பிராணஹானிக்கு பயந்துன்றிருந்தபோது அவர்களுக்கு ஒரு சாகா வரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சமுத்திர மதனத்தை பண்ணி அதிலே அமுதம் பெற்று அந்த அமுதத்தை தேவர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த வங்கக்கடலை கடைந்தானாம். இதில் கடையும்போது முதல்ல ஆலகாலங்கிறதான விஷம் வந்தது, அதை சிவபெருமான்கிட்ட கொடுத்தான். அந்த சிவபெருமானும் அதை சாப்பிட்டார். சாப்பிடும்போது பார்வதி ஓடி வந்து அவருடைய மென்னியை குடிச்சா, அந்த கண்டத்தை குடிச்சா, அது இன்றளவும் கண்டத்திலேயே அப்படியே நின்றுத்தான். அதனால தான் அவருக்கு நீலகண்டருங்கிற பேரு வந்தது. இந்த வங்கக்கடல் எம்பெருமான் கடைந்ததற்கு ஒரு சாட்சி இன்னி வரைக்கும் நம்ம எதை பார்க்கிறோம்னா, அந்த திருநீலகண்டர்னு சொல்றாளே அந்த நீலமான கண்டத்தையுடைய சிவபெருமான். அதுக்கப்புறம் ஐராவதம் வந்தது, அதை இந்திரனுக்கு கொடுத்தான். பாரியா தந்தாமதேன்னு இப்படி எத்தனையோ வந்துகிட்டே இருந்தது. எம்பெருமான் ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் வாரி வாரி வழங்கினான். ஆஹா, எம்பெருமான் கொஞ்சம் கூட சுவார்த்தமே இல்லாதவன். அவனுக்கு தனக்குன்னு வேணும் எதையும் வச்சுக்கல, எல்லாத்தையும் எல்லாருக்கும் விநியோகம் பண்றான் பத்தியா, என்ன கருணை உள்ளம்னு எல்லாரும் பாராட்டின் இருந்தா. கடைசியில அந்த மகாலட்சுமி பிராட்டி வந்தா. அவளை அந்த அமுத கலசத்தோட வந்த அந்த பிராட்டிய மட்டும் தான் எடுத்துக்கிட்டான். அண்ணல் செய்து அலை கடல் கடைந்து அதனுள் கண்முதல் நஞ்சுண்ட கண்ணவரே விண்ணவர் அமுதுணாமுதே வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமானே ஆண்டாயுனை காண்பதோரழுணக்கருளுதியேல் வேண்டேன் மன வாழ்க்கையை விண்ணகர் மேயவனேன்னர். கலியன் பெரிய திருமொழி ஆரம்பத்து ஆரம்பத்திலேயே அந்த உப்புலியப்பன்கிறதான திருவிண்ணகர் எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணும்போது இதெல்லாம் அடியங்கள் அந்த ஸ்கூல்ல படிச்சிருந்த காலத்துல குழந்தையில இந்த பாசுரம் செய்திக்கு அந்த மாதிரி நாச்சியார் கோவில் உப்புலியப்பன் கோயில் ராம சன்னதி இப்படி போவோம். அப்போ பெரிய திருமொழி வரும்போது இந்த இது அடியவங்கள்லாம் ரெண்டாம் அடி செய்திக்கிறோம். எதுக்குன்னா இந்த முதல்ல அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவரே விண்ணவர் அமுதனமுதில் வரும் பெண்ணமுது உண்ட எம்பெருமானேன்னு முதல் இது வரும். இரண்டாவது எல்லாத்திலுமே ஒன்பது பாசுரத்திலேயுமே ஆண்டாயுனக்கருதியேல் வெண்டேன் மன வாழ்க்கை விண்ணகர் மேயவனின்னு திரும்ப திரும்ப திரும்ப ஒன்பது ரூபாய் இத்தியோ சொல்லுன் இருப்பான். அவ ஏதோ சொல்லுன் இருப்பான் முதல்ல இல்ல பாவம் கஷ்டப்பட்டு, ஆனா நான் திருப்பி திருப்பி இத்தியோ சொல்லுன் இருப்போம். அதனால இதுக்கு போட்டி வரும் சின்ன பசங்க, நான் ஒன்று பண்ண மாட்டான் பாருங்க. அதனால இதை நான் ரெண்டாடி செய்திருக்கிறேன்பா திருமொழி இந்த ஆரம்பத்து வரும்போது மட்டும். அது மாதிரி இங்க எம்பெருமான் பார்க்கடலை எதுக்காக கடைஞ்சான், அவனுக்கு சுப்பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லைன்னு எல்லாரும் நினைச்சா, ஆனா அங்கே பிராட்டி எழுந்தருள்னா அந்த பிராட்டியை தேவர்களுக்கு விண்ணவர்களுக்கு அமுதுன கொடுத்தான், அதே பார்க்கடலிலே வருகின்றதான பெண்ணமுதை இவன் உண்டான்னு அத்தியற்புதமா திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். முன்பு எதுக்காக பார்க்கல கிடந்தான்னா பிராட்டியை பெறுவதற்கு. இப்போது இந்த தயிர் கடைகின்றதான கன்னியர்களை எதுக்காக இவன் ஆசைப்படுறான் அப்படின்னா, ஆயர் கொழுந்துதான் அன்னு ஆயர்க்கு அமுதீந்ததான் அமரர் முழு முதலாகிய ஆதியை அமரர்க்கு அமுதீந்தாயர் கொழுந்தை அமரவழும்பத்துடாதியாவி அமரத் தெளிவிற்று இனியகலுமோன்னர். திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் இந்த வங்கம் வங்கம்னு சொல்றோமே தோணின்னு அர்த்தம் சொன்னோம் இல்லையா, அந்த தோணி யாருன்னா சாக்ஷாத் எம்பெருமானே பகவானான ஸ்ரீமன் நாராயணனே அந்த வைகுண்டநாதனே கண்ணனே. என்புருகீனவேல் நடுங்கண்கள் இமை புரந்தும் பல நாடும் துன்பக் கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி விழாது உடல்கின்றேன் அன்புடையாரை பிரிவரினோ எது நீயும் மருதி குயிலே பொன்புரை மேனி கருளக் கொடியுடை புண்ணியனை வரக்கூவாயின்னு நாச்சியார் மொழியிலே ஆண்டாலும் சாதிக்கலையோ. அப்படி வைகுந்த் துன்பக் கடல் புக்கு வைகுந்தன் என்பதோ தோணி பெறாது உழல்கின்றேன் அப்படின்னா, அப்போ அந்த வைகுந்தனான ஸ்ரீமன் நாராயணனும் தான் அந்த கிருஷ்ண பரமாத்மா தான் தனக்கு தோணின்னு அத்தி அற்புதமா அங்கே சொல்லலையா. அப்படி வங்கக் கடல் கடைந்த மாதவனை மாதவன்கிற இத கடைசியில கொண்டு முடிக்கிறார். நாம நாராயணன்ல ஆரம்பிச்சு மாதவன்ல முடிக்கிறார். ஏன்னா அந்த கிருஷ்ணன் சொல்லவே இல்லை. யசோத இளஞ்சிங்கம் கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன்னு சொல்லிட்டு வந்தா அது கிருஷ்ணனை தான் சொல்றது. இருந்தாலும் ஸ்பஷ்டமா அங்க சொல் நாராயணன்கிற திருநாமதேயத்தை தான் முதல் பாசுரத்திலே சொல்றார். இங்கே மாதவனைன்றார். மாதவனைன்னா என்ன, லக்ஷ்மி நாதனை. ஆசிரதர் குற்றம் பொறுப்பதிலே அவனுக்கு ஈடு இணை யாருமே இல்லை. மாதாவின் முன்பு பிரஜைகள் குற்றம் பிதாவுக்கு தோன்றாதா போலே பிராட்டி சன்னிவேசத்திலேயே அந்த சேதன வர்க்கங்களுடைய அபராதங்கள் எல்லாம் பகவானுக்கு ஒரு காலும் தோன்றாதாம். நாம் அவனை அடைய என்னென்னலாம் பிரயத்தனம் பண்றோமோ அதை காட்டிலும் நம்மை அடைவதற்கு அவன் பண்ணுகின்றதான பிரயத்தனம் இருக்கே அது ரொம்ப ஜாஸ்தி. நம்ம எம்பெருமானை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம்னா நம்மை நோக்கி எம்பெருமான் 100 அடி எடுத்து வைக்கிறாங்கிறது சாஸ்திரம். தான் சர்வேஸ்வரனாகவே இருந்தாலும் கூட தன்னோடொக்க இந்த ஜீவாத்மாவையும் ஆக்கி அந்த பரம் சாமியம் பைத்தின்னு தான் எவ்வளவு இன்பத்தை நுகர்கிறானோ அனுபவிக்கிறானோ ஆனந்தத்தை அடைகிறானோ அந்த ஆனந்தத்தை அந்த ஜீவாத்மாவும் அடைய வேணும்னு எப்பொழுதும் ஆசைப்படுறவன் இந்த சர்வலோக நாயகனான ஸ்ரீமான் நாராயணன். அப்படியே அந்த பிராட்டியினுடைய எண்ணமும் அதுவே. அதனாலதான் அந்த மாங்கிற பிராட்டி தவன்னா ஒரு இதுல அந்த பெரிய தபச பண்றவன் மாதவன். என்ன தபச பண்றான்னா இந்த ஜீவாத்மாங்கள் எல்லாரும் என் திருவடியை வந்து ஆசிரியிக்க வேணும், அந்த பாபமெல்லாம் ஒழிஞ்சு ஏதோ ஒரு உபாயானுஷ்டானத்தை பண்ணிட்டு என்னுடைய திருவடியை அடைய வேணுங்கிறதான பெரிய தபச பண்றானா அந்த லக்ஷ்மிநாதன். அதனாலே அவனை மாதவனைன்னு ஆண்டாள் குறிப்பிடுறார். கேசவனை அந்த ரெண்டு திருநாமும் பக்கத்துல பக்கத்துல போடுறா, மாதவனை கேசவனை. நல்ல வாசனையானதும் கருகருன்னு வளர்ந்து நீண்டிருக்கிறதான அந்த முடிக்கற்றைகளை உடையவன் அப்படின்றத கேசவனைக்கு அர்த்தம் சொல்றா. மாயம் செய்யலென்னை உன் திருமாறுவத்து மாலை நங்கை வாசம் செய்வோங்குடலால் திருவாணை நின்மானை கண்டாய் நேசம் செய்து உன்னோடு என்னை உயிர் வேறின்னி ஒன்னாகவே கூசம் செய்யாது கொண்டாய் என்னை கூவிக்கொள்ளாய் வந்தந்தோன்னு 10-10 திருவாய் மொழியிலே 2வது பாசுரமாக நம்மாழ்வார் ஒளி செய்கிறார். அங்கே வாசம் செய் பூங்குழலாள், அவள் வாசம் செய் பூங்குழலாள், அவன் எப்படி கேசவன். இதுல சாஸ்திர ரீதியா நிறைய அர்த்தம் கேசவனுக்கு சொல்லிருக்கா. அதாவது நாம எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி அது கேசவ பரியந்தம் நம்ம நமஸ்காரம் போறது. எப்படி ஆகாசத்திலேருந்து மழை பெய்யறதுன்னு வச்சுக்கோ, அந்த மழையானது என்ன கடைசியில சமுத்திரத்தை சென்றடைகிறதா, அதே மாதிரி நாம எந்த தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணாலும் சரி அது அந்த தேவதைகளுக்கு அந்தரியாமியா இருக்கிறதான அந்த கேசவ பரியந்தம் போறதுங்கிறது சாஸ்திரம். ஆகாசாத் பதிதம் தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதின்னு. இந்த கேசவன்கிற திருநாமத்துக்கு இருக்கிறதான ஒரு ஏற்றம் எவ்வளவு சொன்னாலும் போராது மாளாது. உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துப்போம். இப்போ சாஸ்திரம் சாஸ்திரம்னு சொல்றோம். எதை நாம சாஸ்திரம்னு சொல்றோம், வேதத்தை சொல்றோம். அப்போ இந்த வேதம்ங்கிற சாஸ்திரத்தை காட்டிலும் வசந்ததான சாஸ்திரமே இல்லை இப்படின்னு சொல்றது. இப்போ வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தின்னா என்ன சந்தேகம் நமக்கு வருதுன்னா, அப்போ வேதத்துக்கு சமமானது ஏதாவது இருக்கோ அப்படின்னு தோன்றது. இல்லை வேதத்தை காட்டிலும் கீழ்பட்டதான சாஸ்திரங்கள் இருக்கோன்னு தோன்றது. இந்த பரம்ங்கிற பதத்துக்கு அப்படி அர்த்தம் பண்ணிக்கிடாது. பதம் பரம்ங்கிற பதத்துக்கு அதை காட்டிலும் மேலொன்று இல்லைங்கிறத காட்டிலும் அதை தவிர வேற எதுவுமே இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை இந்த பிரபஞ்சத்திலேன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிண்டா வேதத்தை காட்டிலும் வேற ஒரு சாஸ்திரமே கிடையாது. அதே மாதிரி கேசவனை காட்டிலும் வேற ஒரு தெய்வமே கிடையாது. நதெய்வம் கேசவாத்பரம், கேசவனை காட்டிலும் வேறு தெய்வமே கிடையாது. தெய்வம்னாலே கேசவன் தான், கேசவனை தவிர வேற தெய்வம்னு எதுவுமே கிடையாதுன்னு. அப்போ அந்த கேசவன்கிற தெய்வம் வஸ்தின்னு பரம்னு மேலானதுன்னு அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. அதை காட்டிலும் பெரிதொன்று இல்லை, வேறொன்று கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அந்த பரம்ங்கிற சப்தத்துக்கு. இப்படி அந்த கேசவனை எவ்வளவுனா சுருண்டு போகலாம். இதில் அஸ்மதாச்சாரியன் ஒரு நாள் கேட்டாச்சு, இப்போ ஒரு ஒரு இதுக்கும் பேர் இருக்குமோ? இப்போ ஆய்ப்பாடியில் வந்து கிருஷ்ணன் பிறந்தான், அப்போ கிருஷ்ணன் சொல்கிறோம். தசரதனுக்கு பிள்ளையா ராமன் பிறந்தான், ராமன் சொல்கிறோம். இப்படி ராமன் கிருஷ்ணன் நிருசிம்மன் ராமணன் இப்படி பேரை சொல்லி சொல்லி சொல்லிட்டு இருக்கோம், பரசுராமன் பலராமன். சரி, இந்த கூர்மாவதாரம் எடுத்தானே எம்பெருமான், கூர்மாவதாரத்தில் அவன் பேரு என்னன்னு கேட்டார். அடியன் திருந்திருந்து முடிச்சேன், ஏன்னா தெரியாது. அப்போ சொன்னார், நீ பிரபந்தம் செய்கிறியோனா சரி திருச்செந்த விருத்தத்தை சொல்லி பாருங்கார். அப்போ கூசமுன்னுமின்னிமாசுணம்படுத்து வேலை நீர் பேச நின்ன தேவர் வந்து பாடமுன் கிடந்ததும் பாசம் நின்ன நீரில் வாழும் மாமையான கேசவா ஏசன்னு நீ கிடந்தவாறு கூறு தேரவே. 20வது வசனம் வருதாடா? ஆமா. அதுல என்ன இருக்கு? கூசமுன்னு நின்னி மாசுணம் படுத்து வேலை நீர் பேச நின்ன தேவர் வந்து பாடமுன் கிடந்ததும் பாசம் நின்ன நீரில் வாழும் ஆமையான கேசவா. அந்த கூர்மாவதாரத்தில் எம்பெருமானுடைய திருநாமம் கேசவன்றது. இது ஆழ்வார் நமக்கு காட்டுற அத்தி அற்புதமான விஷயம், நோட் பண்ணிக்கோன்னார். அந்த மாதிரி இந்த கேசவனை பாடவும் நீ கேட்டே இடத்தீயோன்னு ஆண்டாளே தயிச்சாய். மாவாய் விளந்தாலை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன், அவனதான் ஆச்சியார் திருமொழியிலேயும் கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேரனக்கருள் கண்டாயின்னு. அந்த 2வது பாகத்திலே பரமன் அடிபாடி என்று ஆரம்பித்து கடைசியிலே கேசவனை வச்சு தலகட்டுறான். இப்போ நம்ம ஆச்சாரியெல்லாம் என்ன ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கான்னா, பாதாதிகேச வர்ணனம்னு. அந்த எம்பெருமானை சேவிக்கும் போதே திருப்பாதங்கள்லேருந்து திருமுடி வரியந்தும் நாம ஒரு ஒரு இதா அணு அணுவா சேவிக்கணும்னு சொல்லுவா. அந்த மாதிரி இங்கே பரமன் அடிபாடின்னா நாராயணன் தான் பரதெய்வம்னு முதல்ல சாதிச்சதுக்கு அப்புறம் அந்த நாராயணனை எப்படி சேவிக்கணும்னா, அவனுடையதான அந்த திருவடியிலே ஆரம்பிச்சு 2வது பாசுரத்தில் இங்கே 30வது பாசுரமான வங்கக்கடல் கடந்தேல கேசவன்ல கொண்டு தலை கட்டுறாண்டாள். அப்போ பாதாதி கேசமா சேவிக்கணும். எப்படி அமலனாதி வீரான்ல ஆழ்வார் அமைச்சாரோ அதே ரீதி எப்படி சுவாமி தேசிகன் பரமபத சுவாமி சேவிச்சாரோ, அதாவது நிறைய இடத்துல சுவாமி தேசிகனுடைய இந்த மாதிரி இது இருக்கு. அந்த ஸ்ரீரங்கத்தை இது பண்ணதான ஸ்தோத்திராதிகள் அதுலேயும் அந்த பாதாதி கேச வர்ணனம் அந்தர்ஜோதி கிமபியமினா மஞ்சனம் யோக திருஷ்டேன்னு ஆரம்பிச்சு அதுல திருவடியில் ஆரம்பிச்சு திருமுடியில கொண்டு போய் முடிக்கிறார். இப்படி அந்த பகவத்யான சோகானம் இப்படி பல கிரந்தங்கள்ல ஆச்சாரியால் நம்ம பார்க்குறோம். இது கீழேந்து மேல போறது, இது கூட்டாவும் இருக்கு. திருமுடியிலேருந்து திருவடி பரியந்தம் வர்றது, இது ஆரோகண கிரமமா இருந்தாலும் சரி அவரோக கிரமம் இருந்தாலும் சரி. இங்கே சுவாமி தேசிகன் பாதாம்போஜம் சிதிவயம் ரங்கநாத சிவங்காம்னு அந்த பகவத்யான சோபானத்தில் சொல்றத நாம் இங்கே நினைச்சுக்கணும். இப்படி பரமநடிபாடின்னு திருவடியில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த கேசவனை கொண்டு இப்போ பாதாதி கேசமாக தான் திருப்பாவையே ஆண்டாள் பாடியிருக்கா. எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனை முதல் பாசுரத்தில் அவன்தான் வேதத்தின் விழுப்பொருள், அவன்தான் பரம்பொருள்ங்கிறது நிஷ்கர்ஷம் பண்ணி அதுக்கு மேலே பாதாதி கேசமா 29 பாசுரங்களாலே அவனை திருவடி தொடரா. சுருப்பார்வுடலிய சோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென்புதுவைப்பட்டன் விருப்பால் உரைத்த இருபதோடுரைப்பார் வைகுந்தத்து ஒன்னுவர்தானேன்னு அந்த அவளுக்கு நிச்சயம் வைகுண்டம் உண்டுன்னு பெரியாழ்வார் தன்னுடைய பிதாவும் அவரே ஆச்சாரியரும் அவரே அப்படி பித்ருவாவும் ஆச்சாரியமாகவும் இருக்கிறதான அந்த பெரியாழ்வாரை அவர் போன வழியிலேயே திருப்பாதகேசத்தை தென்புதுவைப்பட்டன் திருப்பால் உரைத்த இருபதோடொன்றும் நரே அந்த மாதிரி அந்த திருப்பாதகேசத்தை தென்புதுவை பட்டனான அந்த பெரியாழ்வார் எப்படி காட்டுறாரோ அதே மாதிரி அவருடைய புத்திரியான எங்க ஆண்டாளும் காண்பிக்கிறார். வைகுந்தத்து ஒன்று வருகாமே என்னர் அப்பாவாளுக்கு நிச்சயம் வைகுண்டம் உண்டுன்னு சொல்லி எப்படி பெரியாழ்வார் தலக்கற்றாரோ அந்த பாதாதி கேச வர்ணன் அதே மாதிரி அவருடைய புத்திரியான ஆண்டாளும் அந்த சோப்பனாரியே பின்பற்றார். இப்போ இடைச்சிகள் அனுபவம் அந்த பெரியாழ்வார் அனுபவத்தையும் விஞ்சி இருந்துதான். ஏன்னா இது எதனால நமக்கு தெரியறதுன்னா அவ என்ன சொன்னாமல்ல திங்கள் திருமுகத்துன்னா திங்கள் திருமுகத்து சந்திரனை போன்ற முகமுடையவர்களெல்லாம் இந்த ஐப்பாடி பெண்கள் எல்லாம் இந்த குளிர்ச்சி பொருந்திய அந்த சந்திரனை போன்ற முகத்தை உடையவர்களாம். இங்கேயும் முதல் பாட்டில் என்ன ஆரம்பிச்சா கதிர்மதியம் போல் முகத்தான் தான், இங்கே திங்கள் திருமுகத்துன்னு, அங்கேயும் மார்கழி திங்கள்னா இங்கே திங்கள் திருமுகத்து, அந்த முகத்தில கதிர்மதியம் போல் முகத்தான் தான். இப்படி அந்த முதல் பாசுரத்தில் எதை ஆரம்பிச்சாரோ அதையே கடைசி பாசுரத்தில் சொல்லி தலக்கட்டுறதுங்கிறது ரொம்ப அதி உன்னதமான ஆச்சரியமான விஷயம். அது பிரபந்தத்துக்கே ஒரு உன்னதமான லட்சணம். அந்த பிரபந்த லட்சணத்தை இந்த திருப்பாவேலை எவ்வளவு அழகா ஆண்டாள் காட்டிருக்காருன்னா மார்கழி திங்கள்னு ஆரம்பிச்சா இங்கே திங்கள் திருமுகத்து, அங்கே கதிர்மதியம் போல் முகத்தான்னா இங்கே அதே இத திருமுகம்னு அந்த முகத்தையே சொல்றார். சரி, விதிவகை புகுந்தனரென்று நல்வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் நிதியும் நற்சுண்ணமும் நிறைகுட விளக்கமும் மதிமுகமடந்தயர் ஏந்தினர் வந்தேன்னு அந்த திருவாய்மொழி அச்சிராதிபதியை சொல்லும்போது சூழ்விசும் மணிமிகள் தூரியம் முழக்கின பதிகத்தில் 10-9 திருவாயில 9 வாசகமா அந்த மதிமுக மடந்தையர் ஏந்தினர் வந்தேன்னு எப்படி சாதிக்கிறாரோ அந்த மாதிரி திங்கள் திருமுகத்து யார திருமுகம்னு சொல்லுவா ஸ்ரீமுகம்னு எதை சொல்லுவான்னா இப்போ ஏதோ நம்ம ஒரு கிரந்தம் எழுதுவோம் அதுக்கு ஒரு ஆச்சாரியாள் கொடுக்குறாளே அதுக்கு ஸ்ரீமுகம் சுவாமி அப்படியே இந்த புஸ்தகம் போட்டிருக்கேன் இதுக்கு ஸ்ரீமுகம் சாதிக்கணும்னு கேட்குறோம் அப்போ ஸ்ரீமுகத்தை ஆச்சாரியாலும் தரா. அது பிரம்ம வித்தியை அடைய பெற்றவன் அந்த ஸ்ரீமுகமுடையவனா இருப்பானா. பிரம்ம விதைவ சோம்யதே முகம் பாதீன்னு சாந்தோக்கியோபனிஷத் சொல்லித்து இப்படி உபமானமான சந்திரன் பெருமாளுடைய உபமேயமான முகத்துக்கு அவன் ஒரு காலும் சதுசம் இல்லை நேராக மாட்டான். அதனாலே திருமுகத்து திங்கள் ஒப்புமையை சொன்னா அந்த திருவான பிராட்டியின் புனரவதாரமான ஆண்டாள் சே இழையார் நிரம்ப ஆபரணங்களை பூண்டு கொண்டிருப்பவர்கள். சூடகமே பாடகமே என்னையப் பல்கலனும் நாமணிவோம்னு அந்த 27வது பாசுரத்துல எல்லாத்தையும் அவன்கிட்ட வாங்கி சாத்தின்றாளோனோ, அவன் கிருஷ்ணனை கேட்டு தாங்கள் அடைந்தாளோனோ, அதனாலே இப்போ ஆடைய அணிகலன்களோட அக்தி சாஜுல்யமா ஜொலிக்கிறாப்படியே. அதனாலே அங்கே செய்யார் போதுவீர் போதுமினோன்னு முதல்ல ஆரம்பிச்சு நேரிழையா, இங்க செய்யார்ன்றா. நேரிழையாய் இருந்தவர்கள் எம்பெருமானாலே இங்கே செய்யாக ஆக்கப்பட்டார்கள். அதனாலே அந்த எம்பெருமானுடைய திருவழியிலே இந்த ஆட்சிமார்களெல்லாம் மூழ்கினபடியாலே அந்த புனையிழல்களைந்து எல்லாம் இப்படி போயினேங்கிறது நம் ஆச்சாரியாளுடைய ஒரு நிர்வாகம். சென்னு ஆர்த்தத்துறைய சொல்றதான், அவனிடம் நாமே செல்வோம் என்று பசுக்களின் பின் சென்று அவைகளை ஆச்சாரியராக கொண்டவர்கள் இந்த ஐப்பாடி மக்கள். பசுக்களின் பின்னால போனா அதை போய் ஆச்சாரியனா வச்சு முடியுமான்னா, ஏன்னா அந்த புல்லாங்குழல் கிருஷ்ணன் ஊதினான்னா அது அவனையே பார்த்துட்டு அந்த பசு மாடு போகுமா. அதே மாதிரி அந்த புல்லாங்குழல கிருஷ்ணன் இசைக்க இசைக்க நாமும் அவன் பின்னாலேயே மெய்மறந்து போனோமே. அதனாலே சென்று அங்கு ஆசிரணீய ஸ்தலம் இருக்கிற இருப்பை இங்கே தெரிவிக்கிறார். திருவாய்ப்பாடியிலே நந்தகோபர் திருமாளிகை என்கிறதான கோவிலே நப்பின்னை பிராட்டி கட்டில் என்கிற அந்த திவ்யாஸ்தானத்திலே திவ்ய சிம்மாசனத்திலே, இப்போ சீரி சிம்மாசனத்தில் தான் அவனை உட்கார வச்சிருக்கா இல்லையா, மாரியம்மன் மழஞ்சல்ல உட்கார வச்சாலே, அப்போ அந்த திவ்ய சிம்மாசனத்திலே பெருமான் எழுந்திருக்கான். அதனாலே அங்கு அந்த சிம்மாசனம் இருக்கிற இடமான அங்கு அப்பறை நோன்புக்கு நாங்க எதை முன்னால பரபரன்னு சொல்றோம் பாருங்கோ, அந்த வியாஜமா கேட்ட பறை இல்ல, இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம் உமக்கே நாம் ஆட்சிவோம்னு சொன்னாலே அந்த பறைய அப்பறை கொண்ட நீ தாராய் என்றபடி எம்பெருமான் தர வேணும், அதை அவர்கள் பெற வேணும். ஆற்றை அப்படி கொண்ட பிரகாரத்தை அந்த அவர்கள் கொண்டதான விருத்தாந்தத்தை கிருஷ்ணனுக்கு நந்தகோபருடைய சம்பந்தம் ஏற்றமாகியும் அவரின் திருவாய்ப்பாடி சீர்மல்கும் ஐப்பாடியாயும் சிலாகித்திருப்பது இந்த கிருஷ்ணனாலே. தனக்கு பெரியாழ்வார் சம்பந்தம் ஏற்றமாய் இருப்பது அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்த ஆண்டாளுக்கு. அதனால தான் பிறந்த ஊரான அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை உத்கோஷிக்கிறாள் கொண்டாடுறாள். அணி புதுவை சம்சாரத்துக்கு ஆபரணமாயிருக்கிறது மாதிரி இருக்கான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். சீதைக்கு எப்படி பிறந்தா மிதில புக்காயோத்தி, ஜனக மகாராஜாக்கு புத்திரியா பிறந்தா, ஜனக மகாராஜானுடைய மாட்டு பொண்ணா ராமனுக்கு பாரியாட அயோத்திக்கு போனா, நப்பின்னை கும்பர்குலத்திலே அந்த கும்பருக்கு மகளாக தோன்றினாள், ஐப்பாடியிலே நந்தகோபன் மருமகளாக ஆனாள், பிறகு கிருஷ்ணனோடு துவாரகையிலே நித்தியவாசம் பண்ணினாள். ஆண்டாளுக்கு இந்த இது அதிர்ஷ்டம் இல்லை, புக்காம் பிறந்தாங்கிறதே அவளுக்கு கிடையாது. ஏன்னா பிறப்பு புக்கு ரெண்டும் ஸ்ரீவில்லிபுத்தூரே தான், அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர தாண்டி அவ போனவளே இல்லை. அதனாலதான் பொன்னும் மொத்தம் மாணிக்கம் இட்ட ஆபரணம் போலே நகுராச்சாரியால் ஒரு அத்தியற்புதமான ஒரு திருஷ்டாந்தத்தை காட்டினா, அதாவது பொன்னும் முத்தும் மணியும் இட்ட ஆபரணம் போலே இப்போ இதுல யார் பொண்ணு தங்கம், அது அந்த ஹிரண்யமா நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் இருக்காளா, அந்த முத்தாக பெரியாழ்வார் இருக்கார், அந்த மணியாக சாக்ஷாத் எம்பெருமான் ஸ்ரீ வட பெருங்கோயிலுடையானே இருக்கான். அதனாலே இந்த பொண்ணும் முத்தும் மணியும் எங்க திருக்கோயில் கொண்டு எழுந்திருக்கு, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே. அதனாலே அணிபுதுவைன்னு அதை உத்கோஷிக்கிறார். அதுக்கப்புறம் பைங்கமலத்தந்தெரியல் பிராமணாளுக்கு தாமரமணி மாலைய ஒரு அவசியமான வஸ்துவா சொல்றக்கு. நன்னா முத்தி பெருத்து விளைந்ததான தாமரையினார் தாமர அந்த மணி இருக்கே, அந்த தாமரப்பூ, அந்த தாமரப்பூக்குள்ள தாமரக்காய் இருக்கும். அந்த தாமரக்காய் முதிர்ச்சி அடைஞ்ச உடனே அதுல மேல் ஓடு கருப்பாகவும் உள்ள வெள்ளையாகவும் இருக்கிறதான மணி இருக்கும். அந்த மணியிலே துளையிட்டு அதை ஒரு ஹாரமா கட்டி போட்டுப்பா, அதுக்கு தாமரமணி மாலைன்னு சொல்லுவா. அது வைதிகள்லாம் ஜபம் பண்ணும்போது ஆராதனம் பண்ணும்போது இன்னைக்கும் போட்டுக்கிறத நாம பார்க்கிறோம். இப்படி அந்த பெருத்து வளைந்த தாமரினால் கட்டிய மாலை அது பைங்கமல தந்தெரியல். இது பிரிந்தவன் மாலை இல்லை, இது சேர்த்து வைக்கிற மாலை. அதனால சேர்ப்பர் மாலைன்னா பட்டர்பிரான் பிராமணாளுக்கெல்லாம் ரொம்ப உபகாரமானவர் இந்த பெரியாழ்வார். வேத பயன் கொள்ள வல்லவர், கல்பசூத்திர வியாக்கியாதா. அதனாலதானே அந்த பாண்டியனுக்கு அந்த எது பரதத்துவம்னு தெரியாத குழப்பம் வந்தபோது கல்பசூத்திர வியாக்கியானம் பண்ணி பரதத்துவம் எம்பெருமானேன்னு சாதிச்சு, அது யானை மேல ஊர்வலெல்லாம் வந்தார், அப்பதான் அந்த பல்லாண்டு பாடினாருங்கிறதெல்லாம் நமக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். மறை நான்கு மோதிய பட்டனுக்கு தன் புத்திரியை கொடுக்கும் பட்டன். ஏன்னா அந்த ரங்கநாதனாகிய பட்டனுக்கு தன்னுடைய புத்திரியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதான பட்டர் பீரான். ஆற்றப்படைத்தான் மகன் அவன் பட்டர் பீரான் மகள் இவள். இப்போ எது வஸ்தின்னா ஆழ்வார் சம்பந்தம் ஆண்டாளுக்கு வஸ்தியா, இல்ல அந்த ரங்கநாதனுக்கு நாயகிங்கிற அந்த பாந்தவியம் இருக்கே அந்த சம்பந்தம் இருக்கே அது வஸ்தியான்னு கேட்டா, இந்த ஆழ்வார் சம்பந்தம் தான் வஸ்திங்கிறது தான் நம்ம பூர்வாச்சாரியாருடைய ஒரு நிர்வாகம். அதனாலதான் பட்டர் பிரான் கோதை. இப்படி ஆழ்வாரிடமிருந்தே அந்த கண்ணனுடைய கதைகளை கேட்டு கேட்டு மனசிலே கிருஷ்ணன் மேல ஒரு ஆசையை வளர்த்துக்கிண்டு கல்யாணம் பண்ணிண்டா அந்த கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அப்பாட்ட அடம் பிடிச்சு அவரும் அதை சரின்னு ஒத்துண்டு ஆமோதிச்சு அந்த கிருஷ்ணனை ஆண்டாருக்கு காட்டிய அந்த பெரியாழ்வாருடைய பெண் இல்லையா இவள், அதனாலதான் பட்டர் பிரான் கோதை சொன்ன பிரஸ்தாவிச்ச அந்த முதல்ல தனியன்லேயே சொன்ன போனோம், அவள் பூமாலையை சூடி கொடுத்தவளுடைய பாமாலை அல்லவா இது. அதனாலதான் கோபிமார் தசையை பிரார்த்தித்து தன் திருவடியான அந்த விஸ்வக்சேனருடைய அபராவதாரமா ஷடகோபன தோன்றும்படி பண்ணினாளாம். அணிகுருகூர் ஷடகோபன் சொன்னு எத்தனை இடத்துல சொன்ன சொல் மாலை சொன்ன சொன்னு எத்தனை பல ஸ்ருதியில நம்மாழ்வார் பாசுரங்கள் முடிகிறது. அது மாதிரி அந்த பூர்வாச்சாரியாள் போற வழியிலே போறதுங்கிறது ஒரு ஏற்றம் தானே. அத இந்த சமஸ்தருக்கும் ஆச்சாரியரான நம்மாழ்வார் போன வழியிலே இவளும் பற்ற பிரான் கோதை சொன்ன. நம்மாழ்வார் இதுக்கு மட்டுமில்லை, முதல் பாசுரத்திலேயே பார்த்தோம்னாலும் கூர்வேர் கொடுந்துழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இதெல்லாம் கிருஷ்ணனை தானே சொல்ற. அங்க கிருஷ்ணனே நமக்கு பறை தருவான்னு சொல்லணும். ஆனா இங்க என்ன சொல்றா, நாராயணனே நமக்கே பறை தருவான்னு முதல் பாசுரத்துல சொல்றாளே, அது எதுக்காக சொல்றா? நம்மாழ்வார் காட்டின வழி, நம்மளுடைய பிராச்சாரியாள் என்ன வழியில காட்டுறாளோ, பூர்வாச்சாரியாள் என்ன வழியில போயிருக்காளோ, அதே வழியில நாமும் போனோமோனோ. அதனால அந்த ஆழ்வார் காட்டின வழியிலேயே கோதையாளனும் போராளாம். அதை தான் சொன்னார் இங்கே. ஏன் நாராயண, இவர் கிருஷ்ணனை தானே மனசுல இவர் ஸ்மரிக்கணும், ஏன் நாராயண சொன்னார்? கண்ணன் கடலினை நண்ணும் மடமுனையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமேன்னார் 10ஆம் பத்தில் சிறுவாய் மொழியிலே. அந்த மாதிரி இங்கே இவள் யாரா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா? கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அப்போ அந்த நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணிய சோதை இளம் சிங்கமான அந்த கிருஷ்ணனை அடையணும்னா அதுக்கு என்ன வழி? அந்த நாராயணனை மனசாலே நினைக்கணும், நாராயணனே மனசிலே எண்ணணும். அந்த நாராயண இது வரதான ரெண்டு மந்திரத்தில் நாராயணன் வருது நம்புறது, அதில் துவயம்னு அதுக்கப்புறம் திருவஷ்டாட்சரம். மந்திரங்களிலேயே மிக ஒஸ்தியான மந்திரம் திருவஷ்டாட்சரம். அந்த திருவஷ்டாட்சரத்திலேயும் நாராயண சப்தம், இந்த துவயத்தில் பூர்வகண்டத்திலேயும் உத்தரகண்டத்திலேயும் ரெண்டிலுமே நாராயண சப்தம். அதனால கண்ணன் கழனை நண்ணும் நணமையூர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமேன், திண்ணம்ங்கிற பதத்தை வழிபட்டார். கண்டிப்பாக அவ எதை நினைக்கணும்? அந்த கிருஷ்ணனை அடையணும்னு நினைக்கிறவா நாராயணங்கிற நாமத்தை தான் ஜபம் பண்ணணும், எண்ணணும். இப்போ எண்ணிதானே அஷ்டாவிம்சதி வாரம் அஷ்டோத்திர சதவாரம்னு சங்கல்பம் பண்ணிக்கிறோமோ, அப்போ அந்த எண்ணிக்கை இவட எதை பண்ணணும்? அஷ்டாட்சரத்தை பண்ணணும், அந்த நாராயண நாமதேயத்தை ஜபமாக பண்ணணும். அதை நம்மாழ்வார் காட்ட அதை அப்படியே கை கொள்றா. இங்கே கோதை சொன்ன ஸ்ருதி சிர சித்தம்னு தனியல்ல பெற்ற சாதிக்கிறாரா? அந்த மாதிரி சர்வ உபஜீவியமாகும்படி தான் தோன்றி அந்த வேதம் தான் தோனியா வந்த வேதம் மாதிரி இல்லை, அது அபௌருஷேயம், யாரால பண்ணப்பட்டதுன்னே தெரியல. ஆனா இந்த திருப்பாவ அப்படி இல்லை, இது பிறப்பாலும் ஆச்சார அனுஷ்டானத்தினாலும் ஏற்றமான நம் ஸ்ரீ கோதை நாச்சியார் சொன்னது. அதனாலே சொன்ன ஸ்ருதிதர சித்தம் சங்கத்தமிழ் மாலை. சங்கம் சங்கம்னா கூட்டம் கூட்டமா இருக்கிறது, சேர்ந்து இருக்கிறது ஒரு திரளா, திரளாக அனுபவிக்க வேண்டிய பிரபந்தம் இது. பஞ்சலட்சம் குடிப்பெண்கள் சேர்ந்து அனுபவிக்கும் தமிழ் பிரபந்தமாம் இத்திருப்பாவை. இது மிக்க வாசனை பொருந்திய மலர்களாலே தொடுத்த மாலையைப் போன்று அனுபவியமான தமிழ் பாசுரங்களாலே தொடுக்கப்பட்டது இந்த திருப்பாவை என்னும் மாலை. அதனால இந்த பாவை அவள் யார்? அவளே திரு. அந்த பாவை நோன்பு இருப்பவள் திரு. அவை அவள் எதை நோக்கிறாள்னா, எதை நோக்கிறாவ? அந்த திருமாலையை நோக்கிறாள். அதனால அந்த அனுபவியமான தமிழ் பாசுரங்களை அதை மாலையா தொடுத்தா யாருக்காக? தன்னுடைய மணாளன் அந்த திருமாலுக்காக. இப்படி அந்த சங்கத்தமிழ் மாலைன்னு கூட்டம் கூட்டமா சேவிக்கிறோம். இன்னைக்கு எந்த பிரபந்தம் நமக்கு அனுசரிக்கிறதுக்கு நாடி இருக்கோ இல்லையோ, கட்டாயம் ஒவ்வொருத்தரும் ஆற்றுல என்ன பண்றோம்? காத்தால ஆராதனை ஆன உடனேயே நாம எதை இது பண்ணிக்கிறோம்? அந்த திருப்பாசாத்தோடு தானே பண்றோம். அதனால இது அவ்வளவு ஏத்தமா. எப்படி உபனிஷத்த ராத்திரில வேதத்தில் சேவிக்கப்படாதோ, அதே மாதிரி திருப்பாவையும் ராத்திரியில் சேவிக்க மாட்டா. அதுக்கப்புறம் ஆராதனை நீ என்ன பாசுரம் சொன்னாலும் சொல்லாட்டாலும் கனிஷ்டபக்ஷம் திருப்பாவையிலேருந்து அந்த சிற்றஞ்சிறுகாலே வங்கக்கடலேந்தன்னு ரெண்டு சாத்துமுறை பாசுரத்தை சொல்லியாவது எம்பெருமானுடைய அர்ச்சனையை அந்த அற அந்த தலை கட்டுறதுங்கிறது இன்னி அளவும் நம்ம பெரியவாள்லாம் ஒரு அனுஷ்டானத்திலே வச்சுட்டு இருக்கா, அவ்வளவு ஏத்தம் இந்த திருப்பாவைக்கு. அப்படி அர்த்தம் அறிய முடியாத அனாதியான வேதத்தை போன்றதல்ல ஆண்டாள் பண்ணது, எளிதேலே நாம் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியான இது தமிழ் மாலை. முப்பதும் தப்பாமே, முப்பதுல ஒண்ணு கூட விடாம அர்த்தம். இதுல சாதி கதை முப்பதும் தப்பாமேன்னா ஒண்ணு கூட சரியில்லை, முப்பதும் தப்புன்னு அர்த்தம். அப்படியும் ஒண்ணு வரும், முப்பதும் தப்பாமே. ஏன்னா அது ஏன் அங்க முப்பதும் தப்பாமேன்னு போட்டா, இப்போ ஒரு மாலை கட்டுறா, மாலை கட்டுறது அப்படியே வரிசையா அங்க உள்ள நாறு ஒன்னா இருக்கும், அதுல அந்த பூவெல்லாம் சேர்த்து சேர்த்து சேர்த்து கட்டி அதை ஒரு மாலை ரெண்டு பக்கமும் சேர்த்தா மாலையாகும். இப்போ ஆண்டாள் திருப்பாவைங்கிறதான ஒரு பூ மாலைய கட்டியிருக்கா. இந்த முப்பது பாசுரத்துல இருபதோ ஒன்னு சொல்லாத 29 இருந்தாலும் அது பூ மாலை ஆகுமா? ஒரு பூ அருந்து போச்சுன்னா அது சரமாயிடும், பூ மாலை ஆகாது. அதனால இது ஒரு பாமாலை ஆகணும், அது ஒரு சூடி கொடுத்தவள் கையினாலே வந்த பூமாலை ஆகணும்னா என்ன பண்ணணும், 30 பூ கட்டியிருக்காளே அந்த 30 ஒரு சேர ஒன்னா பிணைஞ்சிருக்கணும், அதுல ஒன்னு போயிடுத்துனாலும் அது மாலையாகாது, வெறும் சரமாகும். அதனாலதான் ஒரு பூ இல்லாட்டாலும் அது எப்படி மாலையாகாத சரமாறதோ அதே மாதிரி 30 ஒரே கோர்வையா தினம் சொல்லணும். அதுல ஒரு பாசுரத்தை நாம் விட்டா கூட அது பாமாலை ஒரு காலும் ஆகாது. இங்கு பரிசுரைப்பார் பிற்பட்ட காலத்திலே மேட்டுவடையான இந்நிலத்திலே அது ஏறி தேங்கி வாயும்படியாக அனுகிரகிப்பாளாம். இந்த பிரகாரம் தப்பாமல் அனுஷ்டிக்கிறவா அந்த பாவ விருத்தியோடே இந்த பாசுரத்தை யார் சொல்றாளோ அவளுக்கு ஈரி ரெண்டு மால் வரை தோல். திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சாதிச்சார் வேயிலும் தடந்தோடினான். இது நமக்கு உகப்பில்லை, அது உகவாதார் படியாக தான் வச்சுக்கணும். உகவாதாருக்கு தோல் இரண்டு, ஆசைப்பட்ட பெண்களுக்கு தோல் நாலுன்னா மலையைப் போல் திரண்டு உருண்ட வலிமையுள்ள தோளம், அப்படி அந்த தோல் நான்கு. ராமாவதாரத்தில் கூட கம்பன் வர்ணிக்கலையா, தோல் கண்டார் தோளையே கண்டார்னு. அப்படி அந்த எம்பெருமான் திருத்தோள்களுக்கு அவ்வளவு இது. அங்கேயும் பாருங்கோ ஈரி ரெண்டு, ஏன் நாலுன்னு சொல்லக்கூடாதா ஒன்னா? அது ஏன் ஈரி ரெண்டுன்னா, ஏன்னா நம்ம வேதங்கள் தான் எல்லாமே அப்படிதான் சொல்றது. சதச்சதுர்த்தான்னு 16 சொல்லக்கூடாதா வேதம்? அது அப்படிதான் சொல்லும். அந்த மாதிரி இங்கேயும் இவள் ஈரி ரெண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து. அவர்கள் திங்கள் திருமுகத்து சேழையர், இவன் செங்கண் திருமுகத்தான். சிவந்த புண்டரீகாட்ச நயனங்கள், சீற்றமில்லாது அருள் பாலிப்பதான கண்கள் உடையவன் எம்பெருமான். இப்போ சீற்றமில்லாத குளிர்ச்சி தரும் கண்களை நம்மாழ்வார் அத்தியற்புதமா பகவானிடத்திலே அனுபவிக்கிறார். வண்ணம் சிவந்துள வானோடமரும் குளிர் விடிய தன்னன்மரத்தரம்போல் பொழிந்தன தாமிவையோ கண்ணன் திருவாள் திருமுகம் தன்னோடும் காதல் செய்தேற்கு எண்ணம் புகுந்து அடியேனோடு இக்காலம் இருக்கின்றதேனர் திருவிருத்தத்தில். அப்படி இந்த சீற்றமில்லாத குளிர்ச்சியை தருகின்ற கண்களை உடையவன் எம்பெருமான் செல்வத் திருமாலால். அவனுக்கு என்ன செல்வம்னா, அவன் உபய விபூதி நாதன் இல்லையோ, இந்த லீலா விபூதி அதுக்கப்புறம் அந்த நித்திய விபூதி ரெண்டும் அவனுடைய ஆஸ்தி தானே, அவனுடைய சொத்து தானே. அதனாலே உபய விபூதி நாதனை அவன் விபூதி நாதன் செல்வத் திருமாலால் அவனை தன்னிடம் கொண்டவள் இவள் ஸ்ரீயப்பதி லக்ஷ்மி மணாளன், அவன் ஸ்ரீமானான நாராயணன், அவன் திருவா திருவுக்கும் திருவாகியவனே என்னார் அப்படின்னு உள்ளே. செல்வம் செல்வம்னா கேவலம் பணம் இல்லை, வசந்த செல்வமாகிய மோக்ஷம், அந்த மோக்ஷமாகிற செல்வத்தை தன்னிடத்திலே கொண்டிருப்பவன் அந்த திருமால், அவனாலே திருமாலால். இப்போ செல்வம்ங்கிறது எது? அது எம்பெருமான் திருவடி தான். நிறைய சொல்றோம், தனம் மதியம் தௌகாத பங்கஜம்னு. இப்போ நான் பிராமணாலாம் வேதத்தை தனமா சொல்றோம், அந்த வேதம் எம்பெருமானை தனமா சொல்றது, அங்கேயே போய் உக்காந்து கொடுத்தான். அப்படி அந்த திருவடியிலே நித்தியவாசம் பண்றது, எம்பெருமான் திருவடியில் நித்தியவாசம் பண்றது அந்த வேதம். அந்த வேதமானது நமக்கு எதை காட்டுறது அப்படின்னா, கேவலம் பணங்காசு செல்வம் இல்லை, வசந்த செல்வனுக்கு அந்த எம்பெருமான் திருவடி வாரமான மோக்ஷம்தான். அதனால அந்த மோக்ஷத்தை நாம் அடைய வேணும்னு சொன்னான். முதல்ல செல்வச்சிறுமீர்கள்னு இந்த பிராபக அதிகாரிகளை கூப்பிட்டா, இங்கு செல்வத்திருமால்னு அந்த பிராப்திய அதிகாரியை இங்கு சொல்லிவிட்டா. இதனாலே இது துவயத்தில் பிராட்டியினுடைய சம்பந்தத்தை எப்படி பூர்வகண்டமும் உத்தரகண்டமும் சொல்றதோ, ஸ்ரீமன் நாராயண சரணங்கிற முதல்தான் ஆரம்பிச்சு ரணம் பிரபத்யேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு தானே முடிக்கிறோம். மந்திரங்களை நேராக சொல்லப்படாதுன்னு ஒண்ணுது, அதனால இப்படி பிரித்து பிரித்து நடுப்புற ஏதோ ரெண்டு வார்த்தை சேர்த்தடியேன்னு சொல்றேன். அப்போ இந்த பூர்வகண்டம் உத்தரகண்டம்னு இருக்கே, அது ரெண்டிலேயும் முதல்ல செல்வச்சிறுமீர்கள்னு சொன்னது பிராபக அதிகாரி என்ப பட்சத்தில், இங்கே செல்வத்திருமால்னு சொன்னது அந்த அடைந்த, அந்த அடையப்பட வேண்டிய பிரம்மத்தை அடைந்த பிற்பாடு சொல்றதான வார்த்தை. எங்கும் எல்லா இடத்திலும் சமஸ்த பிரதேசத்திலும் இங்கிங்கெனாதபடி சகல இடங்களிலும்னு அர்த்தம். அந்தர் பகித்தத சர்வம் வியாபிய நாராயணஸ்திதான்னு, அந்த நாராயணன் எப்படி எல்லா பொருள்களையும் உள்ளும் புறமும் நீக்கமர நிறைந்திருக்கிறானோ, அதே மாதிரி எங்கும் எல்லா இடத்திலேயும் திருவருள் பெற்று நிசம்சய சம்பத்யதேன்னு சாஸ்திரம். அப்படி அந்த எம்பெருமானுடைய உசந்த அருள், அந்த அருளை கொடுப்பவளே பிராட்டி. அதனாலே இந்த பிராட்டியினால் காட்டப்படுவதான கைங்கரிய சாம்ராஜ்யத்தை நாம் எல்லாரும் அடைய பெற்று, நம் பக்கலிலே வாசல்யாதிசயத்தாலும் எம்பெருமான் சர்வேஸ்வரன் பக்கலிலே வல்லப்யாதிசயத்தாலும் இருக்கின்ற இந்த பிராட்டியை புருஷகார பூதையாக கொண்டு நாம் இன்புற வேணும். திருவருள் பெற்று இன்புறுவர். இந்த இன்பம் எப்படி சொல்லும் போதே நாக்கில் எச்சோ ஊறணும், அந்த உமிழ்நீர் சுரக்கணும், அப்படி இனிப்புடையதா இருக்கணும். கண்ணும் சிறுத்தாம்பினால் கற்றும் நப்பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி திங்குருகு நம்பி என்னக்கால் அன்னிக்கு மமுதூரும் என்னாவுக்கே என்ன. அந்த மேலெண்ணம் கீழெண்ணம்னு சொல்றோமே, அந்த அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே, அதை சொல்லும் போதும் கேட்கும் போதும் நினைக்கும் போதும் அப்படியே அமுத பிரவாகம் ஊத்தெடுத்து ஓடுமா, அதை தான் அன்னிக்கும் அமுதூரும். அதனாலதான் முதல்லையே வச்சு அந்த பத்தாழ்வாருக்கு ஒரு பாசுரம் சுவாமி தேசியன் ரகசித்திரை சார குரு பரம்பராத்தில் ஆரம்பத்தில், ஆனா மதுரகவி ஆழ்வாருக்கு மட்டும் தனியா பாசுரம். இன்பத்தில் இறஞ்சுதிரள் இசையும் பேற்றில் இகழாத வல்லுறவில் ராகம் மாற்றில் தன்பத்தில் வினைவிளக்கில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலின் தன்மையாக்கில் அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு. இப்படி அந்த தெரியாத மனநிலங்கள் தெளிகின்றோமேன்னார். இவருடைய இதில் இன்பத்தில் இறஞ்சுதல் இசையும் பேற்றில் இகழாத பல்லுறவில் ராகம் மாற்றில் தன்பற்றில் வினைவிளக்கில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலின் தன்மையாக்கில் இங்க அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அருமறைகள் துரிதிதான் தாளையை கொண்டு துன்பற்ற மதுரகவி தோன்ன காட்டும் தொல்வழியே நல்வழிகள். ஏதோ நாம் பூசா காட்டுற வழின்னு நினைச்சுக்காதுங்கோ, இது நம் பூர்வாச்சாரியர்கள் நமக்கு காட்டி போந்த வழி, போற உகந்து அவர்கள் சென்ற வழி. அதனால நாங்க புதுசா ஒன்னும் பாதை போடல, அவ போட்டு போட்ட பாதையிலே நாங்க நடக்கிறோம். ஒரு வைஷ்ணவனுக்கு எது ரொம்ப ஒசத்தின்னா இந்த பின்பற்றது இருக்கு பாருங்கோ, அது அது ரொம்ப ஒசத்தியான சொல். பெரியவாளை பின்பற்றுவது, அவளுடைய அனுசரிச்சு போறதுன்னு சொல்றது. அப்போ இவன் அனுச்சரணா இருக்கணும், அதுதான் இந்த வித்தியை கத்துக்கின்றதுக்கு என்ன அழகுன்னா, பெரியவா போன வழியில நாம போகணும். அதனால அப்படி போனால் நாம் என்ன பண்ணுவோம், பரமானந்தத்தை அடைவோம், இன்புறுவோம், ஆனந்த நிர்பரராக ஆவோம், எப்பொழுதும் சந்தோஷத்தை உடையவர்களாக ஆவோம். அதான் நிசம்சய சுகமாஸ்வன்னு சொன்னா. இப்படி இந்த பிரபந்தத்தினுடைய கடைசியை தலை கட்டும் போது பல ஸ்ருதியில எல்லாரும் இன்புறுவர், எல்லாரும் மகிழ்ச்சி அடைவார்கள், எல்லாருக்கும் ஆனந்தம் கிடைக்கும்னு. இப்போ இது எல்லாரும் இன்புறுவருங்கிறது ஒரு பெரிய பரஸ்ருதியான்னு நினைக்கக்கூடாது, ஏன்னா அதுதான் மிக ஒசந்ததான பரஸ்ருதி. இப்போ நமக்கு என்ன இருக்கணும், ஒன்று ஆசைப்பட்ட பொருள்லாம் நமக்கு கிடைச்சுட்டே வந்தது, வர வர வர என்ன கடைசியில் அவனுக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும், அவன் எது வேணும்னு நினைக்கிறவனோ அதெல்லாம் அவங்ககிட்டயே இருக்குங்கிறதான ஒரு நிலையை வச்சுப்போம். அப்போ மேலும் மேலும் இன்பத்தை தரக்கூடியது எது, இந்த எம்பெருமான் திருவடிவாரம், அதுவே சந்ததான மோக்ஷம், அதுதான் கிடைத்தற்கரியதான ஸ்தானம். அதனால அந்த ஸ்தானத்தை நமக்கு கோதா பிராட்டி நிச்சயமா யாரார் திருப்பாவை எல்லாம் அனுசந்தானம் பண்றாளோ அவளுக்கு ஆண்டாள் அருள் பாலிப்பாள், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு அந்த இன்புருவர்னு சொல்லி முடிக்கிறார். இதுல பகவத்கீதைக்கு இல்லாத ஏக்கம் அது ரெண்டுது சொல்லுவா. அவன் பண்ணது பகவத்கீதை, இந்த திருப்பாவைக்கு நம்ம பூர்வாச்சாரியால் அதுக்கும் ஒரு கீதைன்னு சொன்னான். எப்படி எம்பெருமான் பண்ணது பகவத்கீதையோ, அதே மாதிரி ஆண்டாள் சொன்னதான இந்த திருப்பாவும் 30 இருக்கே, அது பகவதி கீதை. பகவதி கீதை இங்கே பாவை களத்தில், பகவத்கீதை அங்கே போர்க்களத்தில். பகவத்கீதை யார் சொல்றா, பகவான் சொல்றான். யார் கேட்கிறா, அர்ஜுனன் கேட்கிறான். அர்ஜுன வியாஜமா வச்சுன்னு பகவான் நமக்கு சொல்றான், வச்சுக்கோ அப்படியோ. ஆனா இங்கே சொல்றவள ஆண்டாள், கேட்கிறவன் பெருமான். அங்கே பகவத்கீதையை சொல்றவன் பெருமாள், கேட்கிறவன் ஒரு ஜீவாத்மா. இங்கே சாட்சாத் பிராட்டியே உபதேசம் பண்றா, அத திருச்செவி சாத்திரவன், அதை வணக்கத்துடன் கேட்பவன் என்பெருமான். அதனாலே பகவத்கீதையை காட்டிலும் இந்த பகவதி கீதையான திருப்பாவிற்கு அது மகோன்னதமானது, மிக்க சிறப்பு மிக்கது. அதுக்கு மேலே பாருங்கோ அங்கே என்ன வந்தது, எல்லாம் பகவத்கீதை உபதேசம் காணத்துக்கு அப்புறம் ஒரே கூக்குரலும் ரத்தாரும் ஒழித்து, ஏன்னா ஒருத்தனை ஒருத்தன் சண்டை போட்டு எல்லாம் ஜெத்து போனான். அதனால அங்கே எப்படி முடிஞ்சது, ரணகலம் போர்க்களத்தில் முடிஞ்சது, இங்கே எல்லாரும் சௌக்கியம், இன்புருவர் பாவாயின்னு கடைசியில இன்பத்திலேயே கொண்டு முடிக்கிறார். அதனால திருப்பாவை என்பது பகவத்கீதையை காட்டிலும் எல்லா விஷயங்களிலேயும் மிக்க சிறப்புடையது, அது அந்த பகவத்கீதையை காட்டிலும் அதி முக்கியமானது, விலக்ஷணமானது. ஏன்னா எம்பெருமான் தான் சொன்னதை காட்டிலும் தான் செவிமடுத்த விஷயங்களை ரொம்ப அதிகமாக ஆதரத்தோட நேசிக்கிறான். அத அந்த பீஷ்மர்டேந்து தான் சொன்ன பகவத்கீதையை காட்டிலும் தான் செவிமடுத்தாரே பீஷ்மருடைய திருவாக்கிலிருந்து அந்த சகசரநாமத்தை ஒஸ்தியா வச்சதுனாலே பகவான் நாம இன்னளவும் என்ன பண்றோம், நம்மளுடைய சாயம் சந்தியாவந்தன் ஆன உடனே நம்ம சகசரநாமம் நித்திய பாராயணம் பண்றோமே, அந்த மாதிரி அதுவே நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கும். அதனாலே எங்கும் திருவருள் வெற்றி இன்புறுவர், எல்லா இடத்திலேயும் அந்த மகாலட்சுமி பிராட்டியினுடைய ஒரு கிருபா கட்டாட்சத்தினாலே எல்லாரும் ஆனந்தவரர்களாக மகிழ்ச்சியை அனுபவிப்பவர்களாக இருப்பார்னு சொல்லி இந்த திவ்ய பிரபந்தத்தை தலக்கற்றா ஸ்ரீ ஆண்டாள். இது ஒரு சுருக்கமான அந்யாபதேசமான அர்த்தம். இப்போ இதனுடைய சுவாபதேச அர்த்தத்தையும் கிஞ்சித் அனுபவிப்போம். இதுல சுவாபதேசம் சுவாபதேசம்னு சொன்னா சுவாபம்னா ஒரு அர்த்தம், அதுக்கு தூங்கிறதுன்னு ஒரு அர்த்தம். இந்த சுவாபதேசம் வந்தாலே அது தூங்கிறத சொல்றதோ அப்படின்றதான ஒரு சம்சயம் எல்லாருக்கும் வந்துடுறது. அதனாலதான் நம்ம பூர்வாச்சாரியெல்லாம் இந்த சுவாபதேசத்துக்கு அதிகமா நேரம் எடுத்துக்க மாட்டார். ஏன்னா அந்த ஆத்ம விஷயத்தை சொன்னா புரிஞ்சுக்கிறவாளும் குறைச்சல், இது போர் அடிக்கிறதுன்னு அந்யாபதேசம் வரைக்கும் கேட்கறா. இது உபன்யாசங்கள்லாம் சுவாபதேசம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துன்னு எல்லாரும் போவா. எதுக்காகனா சரி முடிய போறது சுவாமி சுவாபதேசம் கொண்டாரு, 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல முடிச்சுடுவார் அப்படின்னு இது முடியறதுக்கான ஒரு இது. இப்போ சில பேர் இருக்கா காலக்ஷேபம் பண்ண அதிகாரிகள், அவ அந்ய வயசுல என்ன சொன்னாலும் அது எழுத மாட்டா, சுவாபதேசத்தும் போது ரொம்ப கூர்ந்து கவனிப்பா. அதையே அவ ரொம்ப அத்தி அற்புதமான அந்த இதைதான் கேட்கணும், இதுதான் நமக்கு நல்லதுன்னு அவ ரொம்ப ஊக்கத்தோட கேட்பா. அதனால இந்த சுவாபதேசம்ங்கிறது இப்போ இந்த பாசுரத்து இது ஒரு பரஸ்ருதி தானே, இதுல போய் என்ன சுவாபதேசம் இருக்கு அப்படின்னு நினைக்கப்படாது. இதுலேயும் அத்தி அற்புதமான சுவாபதேசம் இருக்கு. இந்த வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை சந்தமேனம் ததோவி துருத்தின்னு சொல்லித்தோனோ உபனிஷத்து. அந்த மாதிரி இங்கே வங்கமாவது தோணி இந்த சம்சாரத்தை தாண்டவல்ல ஓடம், இந்த சம்சாரத்தை நமக்கு தாண்டுவிப்பவன் யாரு, ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன்தான் வங்கக் கடல் கடைந்த மாதவனவன் கேசவனவன். சரி, இங்கே அவன் என்ன பெரிய தபஸ் பண்றான், ஆச்சாரியன் பண்ற தபஸ் என்ன, ஆச்சாரியனுக்கு ஏன் கேசவன் பேருன்னா, அவன் பண்ற தபஸ் யாரும் பண்ணல, எம்பெருமான் கூட பண்ணல. ஏன்னா பகவான் கீதை உபதேசம் பண்ணி எல்லாரையும் பாரு சாரி சாரி சாரியா எறும்பு எப்படி போகுமோ அந்த மாதிரி வைகுண்டத்துக்கு நான் கிருஷ்ணாவதாரம் எடுத்து அங்க போய் கீதை உபதேசம் பண்ண போறேன், லோகத்துல எப்படி எல்லாரும் பயனடைஞ்சின்னு வரப்போறா பாருன்னு பிராட்டிட்டு சொல்லிட்டு போனார். தன்னந்தனியா தன்னடி சோதி கேளுனார். ராமாவதாரத்துல அது பரவாயில்ல, இந்த அயோத்தியாவாசிகளை பேக்டோர் என்ட்ரி வழியாவது கொண்டு வந்தீர், இப்ப அதுக்கும் துப்புலாவது கொடுத்தா இந்த அவசாரத்திலேன்னு பிராட்டி பரிகாசம் பண்ணாலாம். ஒன்னும் சொன்னதை கேட்கல, தம்சிஷியன் எல்லாத்தையும் தம்சம் பண்ணிட்டோன்ட்டேன்னார். உங்க சமத்து போறாதுன்னா என் சிஷியன் அனுப்புறேன் பாருங்க, வெட்டின் வாடானா கட்டின் வருவான் என் சிஷியன்னு விஷக்சேனரை கூட்டார். அவரே அபராவதாரமா அந்த நம்மாழ்வாரை அவதரிச்சார். நம்மாழ்வாரை அவதரிச்சு திருவாய்மொழி முதலான பிரபந்தங்களை பண்ணா, அது எளிய தமிழ் முதல இருக்கிறதுனாலே எல்லாரும் அதிலே ஆழங்கால் பட்டு சேவிச்சு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிண்டு சாரி சாரியா வைகுண்டத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டாளாம். எப்படி ஒத்துக்கிறாளா, உன் என் சிஷ்யன் எப்படின்னு கேட்டாளாம். உன் சிஷ்யன்னு சொல்லாதே நம்ம சிஷ்யன்னு சொல்லணும், அங்கே சேர்ந்துகிண்டாராம் பெருமாளோ அப்படின்னு சொல்லுவா. அதனாலே இந்த சம்சாரமாகிற கடல், அந்த கடலை தாண்ட வல்லது அந்த ஓடம், அந்த ஓடம் யாரு, ஆச்சாரியாள். அதுக்கப்புறம் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை சமுத்திரமதனம் ஆச்சாரியாலும் ஒரு பெரிய சமுத்திரமதனம் பண்றா. எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கு, நம்ம ஆயுசு பர்யந்தம் படிச்சாலும் நாம படிச்சுட்டே இருக்கலாம். அவ்வளவு பிரபந்த பிரபந்தங்கள் முடிய போறதில்லை, கிரந்தங்கள் முடிய போறதில்லை. அவ்வளவு சீகோசங்கள் நம்மளுடைய பூர்வாச்சாரியால் நமக்கு அனுகிரகிச்சுட்டு போயிருக்கா. அத்தனையும் படிக்கிறது நமக்கு அவகாசம் கிடையாது. ஆச்சாரியர் என்ன பண்றார், அதுல இருக்கிற முக்கியமான கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை சிஷ்யனுக்கு சொல்றாரா இல்லையா, அதனால அவர் அந்த வேதமாகிற பெரும் கடலை, சாஸ்திரமாகிய பெரும் கடலை, நம்மளுடைய இதிகாச புராணாதிகளான பெருங்கடலை கடைஞ்சு அதிலேந்து வெண்ணெய் எடுத்து கொடுக்குறா. அந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து கொடுத்தாலாம், அந்த வெண்ணெய் இருக்கே இந்த வேதத்தை கடைஞ்சு அதிலேந்து பிரம்மசூத்திரங்கிற ஒரு வெண்ணெய வியாச பகவான் கடைஞ்சு கொடுத்தார். வெண்ணையா இருந்தா அது பண்ண முடியுமா, அது உருக்கி நெய்யா இருந்தா தானே ஹோமம் பண்ணலாம், அதுக்கப்புறம் பக்ஷணாதிகள் பண்ணலாம், அதனால அதுதானே உபயோகமா இருக்கும். பார்த்தார் அந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம்ங்கிறதான பிரௌடமான ஒரு பாஷ்யத்தை பண்ணார் நம்ம சுவாமி பாஷ்யக்காரர். அதனால அவர் சொந்த ஆச்சாரியர், இந்த சம்சாரத்தை தாண்டவல்ல மிகப்பெரிய ஓடம் ஆச்சாரியாள். அந்த ஆச்சாரியாள் நடுநாயக கல்லா நாயக கல்லா பாஷ்யக்காரர் இருக்கார். முன்னாலேயும் ஆச்சாரியாள், பின்னாலேயும் நம்மளுடைய சுவாச்சாரியன் பரியந்தம் அந்த ஆச்சாரிய பரம்பரை ராமானுசருக்கு முன்னுள்ளோர் பின்னுள்ளோர்னு இன்னி வரைக்கும் அந்த பெருமாள் பிராட்டிலேந்து நம்ம இருக்கிற சுவாச்சாரிய பரியந்தம் இந்த வைஷ்ணவத்தில் இருக்கிறதான ஆச்சாரிய பரம்பரையினுடைய ஏத்தம் வேற எந்த சம்பிரதாயத்திலேயும் இல்லை. அதனாலே இங்கே ஓடம் என்பது அந்த வங்கம் என்பது சாக்ஷாத் ஆச்சாரியர்களே. அவாக மாதவனை கேசவனை அவ என்ன பெரிய தபஸ் பண்றான்னா, அந்த எம்பெருமானிடத்தில் ஜீவாத்மாவை சேர்த்து வைப்பதான தபஸ், எதால சேர்க்கிறா, அந்த சரணாகதி பிரபத்தி பரசமர்ப்பணம் அதனால தானே சேர்க்கிறா. அதனாலே இங்கே உயர்ந்த தபஸ் எதுன்னா, அவ பண்றாளே அந்த பிரபத்தி தான் மகோன்னதமான தபஸ். அதுதான் இங்கே மாதவனை கேசவனை. இப்போ கேசவன்னா அழகான சுருள்முடியுடையவன் அப்படிலாம் இல்லை. பட்டர் சகசரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணார், அதுல கேசி ஹந்தாரமிதி கேசவா இப்படின்லாம் இருந்தது. இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான அர்த்தம் இல்லை. கஹா ஈசஹா அவஹா இதி கேசவான்னு பேச நின்ன சிவனுக்கும் பிரம்மனுக்கும் மற்றவர்க்கும் நாயகன் அவனே கபால நன்மோக்கத்து கண்டு கொண்மின்னு நாலாம் பத்து பத்தாம் திருவாய் முடியிலே ஆழ்வார் சாதிச்ச மாதிரி இங்கேயும் அந்த கேசி சம்ஹரித்தவன் முக்கியமான அர்த்தம் இல்லை. அந்த மாவாய் விளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் வசந்ததன் இல்ல, அழகான கேசத்தை உடையவன் கேசவன் இல்ல, இதெல்லாம் எங்க ஆச்சாரியாள்டியும் இருக்குன்னா என்னன்னா, இந்த கேசியை சம்ஹரித்தவன் அசுரம், இந்த அசுரனை சம்ஹரிக்கணும் தானே. இப்போ நம்மகிட்டையும் நாம மனுஷளா இருந்தாலும் நம்மளுடைய துர்நடத்தைகள் நம்மளுடைய அஜானத்தின் பார்ப்பட்ட சில விஷயங்கள்லாம் அந்த அசுரனை காட்டிலும் கொடூரமா இருந்தது. அப்படி அசுரனா விட கொடூரமா இருந்த நம்ப நம்மள போய் எம்பெருமான் திருவடிய பணியுமாறும் அந்த பாகவதோத்தவர்களுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ற மாதிரியும் அந்த ஆச்சாரியால் ஆக்கி வச்சுட்டாளே, அது கேசி சிம்ஹாரத்தை காட்டிலும் பெரியதான ஒரு சம்ஸ்காரம். அதனாலே அப்புறம் இந்த சம்ஸ்காரம் தாபம் புன்றம் தாசிய நாமம் மந்திரம் யஜ்மன் இந்த பஞ்ச சம்ஸ்காரத்தை பண்றாளே, அதனாலே அவா கேசவன். அதுக்கப்புறம் மற்ற சன்னியாசிகளுக்கும் நம்மளுடைய சன்னியாசிக்கும் அழிசிங்கிறக்கோ ஆண்டவனுக்கோ என்ன வித்தியாசம்னா, அவ உபவீதின மூர்தகுன்ற வந்தம் திருஜகத் புண்ணியபலம் திருதண்டகஸ்தம் சரணாகத சக்னி வீடு சிகையா சேகரிணம் பத்தியும் எதினாம்னார் சுவாமி தேசிகன் எத்திராஜ சத்தியில. அதனால அவ முண்டனம் பண்ணிக்காது, கொடுமையை வச்சுக்கிட்டு இருப்பா, பூணல் அறுத்து போடாத உபவீதமா போட்டு இருப்பா, திரிய குன்றம் இல்லாத அது உருது குன்றமா இருக்கும், சரணாகதி சிஷ்யாளுக்கெல்லாம் அனுஷ்டிப்பா. இப்படி அந்த பாஷ்யக்காரர் உத்கோஷிக்கிறாரே, அத்தனையும் இந்த கேசவ சப்தத்திலையும் நாம் வச்சுகின்றா, அது ஒரு விரோதம் இல்லை, அது நன்னா அப்படியே பொருந்தும். அதுக்கப்புறம் மாதவனை கேசவனை வங்கக்கடல் கிடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிடையார் சென்றிறங்க. இப்ப இங்க யார் திங்கள் திருமுகத்து சேயிடையார்? அவளும் ஆச்சாரியார் தான். அவ நிலவை போன்று குளிர்ச்சியானவள். ஆச்சாரியனுக்கு ரெண்டு கண்கள் இருக்கணும், அதுல ஒன்னு சிஷ்யனுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், இன்னொன்னுக்கு இந்த குதிருஷ்டிகள் குமுதிகள் இருக்காளே வேதத்தை ஒத்துக்கிண்டு அதுக்கு அபார்த்தம் பண்ணி, இது அகம் பிரம்மாஸ்மின்னா என்னமா அவளே பிரம்மமாயிடுறேன்னெல்லாம் சொல்லுண்டு அலையிறாளே, அவளை கண்டா அவளுக்கு வாதத்தில் ஊகும்போது இன்னொரு கண்ணு அது நெருப்பக்கும், அது சூரியன் மாதிரி தன்னுடைய சிஷ்யனுக்கு உபதேசாபூர்த்தியை பண்ணும்போது நிலவை போன்றிருப்பான் ஆச்சாரியன். அந்த குமதி குதிருஷ்டிகளை வாதத்திலே வெல்லும்போது அங்கே சூரியனை போன்ற ஜெகஜோதிய பிரகாசித்து அப்படியே ஒளிந்து கொண்டிருப்பானா. அதனாலே அந்த ஆச்சாரியனை இப்படி திங்கள் திருமுகத்து செய்யிழையார் இப்படின்னு ஆண்டாள் அதி அற்புதமா சொல்றா. அப்புறம் பவதி புமான் ஜகதோஸ்ய சௌமிய ரூபகான்னு அந்த ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் என்ன, இதெல்லாம் ஆச்சாரியனுக்கு சுவாபாவிகமாகவே இருக்கிறதான பூஷணங்கள், அது அணிகலன்கள் அவருக்கு. இந்த ஆய்ப்பாடி பெண்களுக்கு அந்த ஒசந்த ஆச்சாரியாளுக்கு எவ்வளவு அனுபவம் ஏற்பட்டுதோ அந்த அனுபவத்தில் கிஞ்சித்தும் குறையாத அனுபவம் ஏற்பட்டுதான், எந்த அனுஷ்டானமும் இல்லை அவளுக்கு. இப்ப சுவாமி தேசன் சாச்சாரு, நாஸ்தி பித்ருராஜிதம் கிஞ்சித் நமதே கிஞ்சிதார்ஜிதம் அஸ்திமே அஸ்தி ஜெயிலாகிரி வஸ்து பைதாமகம் தனம்னு, அந்த மாதிரி எங்க தாத்தம் பட்டம் சேர்த்து வச்சு சொத்து ஒன்றும் கிடையாது, அட சுவார்ஜிதமா நானாவது செல்ஃப் ஏர்ன்டு ப்ராப்பர்ட்டி என்ன அதுவும் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் என்ன காட்டிலும் பணக்காரன் லோகத்திலே கிடையாது, இதோ அத்திகிரி மேல நிற்கிறானே வரதன் அவனை காட்டிலும் ஒரு பெரும் தனம் லோகத்தில் இருக்கான்னு கேட்கிறாரே, அந்த மாதிரி இந்த ஆச்சாரியெல்லாம் இந்த ஞானம் வைராக்கியம்ங்கிறதான ரெண்டு கண்ணையும் வச்சுருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஆட்சி இளவாட்சிமார்கள் இருக்காளே, அவளுக்கு எந்த அனுஷ்டானம் இல்லையானாலும் அந்த கிருஷ்ண சம்சிலேஷத்தினாலே அவ லோகத்தில் இருக்கிற எல்லார காட்டிலும் ஒசத்தியா. அங்கப்பறை கொண்டாற்றை அணிபுகுவை வைங்கமலத் தண்டெரியல் வட்டர்கிறான் கோதை சொன்ன அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை, அங்கப்பறைன்னா கைங்கரியம், அதனால் வருகின்றதான மோக்ஷாத்மா பரியந்தமான அந்த சுகுர்தம் அது யாருக்கு, ஆச்சாரியனாலே சிஷ்யனுக்கு கிடைக்கிறது. அது அங்கம் அங்கம். இப்போ சாஸ்திரங்கள்ல அங்கம்ங்கிறதுக்கு என்னன்னா, அது வந்து ஒரு முழுசா இருக்கிறத அங்கம்னு சொல்லாது, ஒரு பகுதியா பாட்டுன்னு சொல்றோம் பாருங்க, ஒரு பகுதியா இருக்க அதுக்கு தான் அங்கம்னு பேரு. பூர்வ மீமாம்சையும் ஒரு மூணாம் அத்தியாயத்தில் முதல் சூத்திரம் சேஷஹா பரா தத்துவாத்துன்னு, இப்போ சேஷம் சேஷம்னு சொல்றோமே, இப்ப நம்ம கூட அதில் பகிஷ்டாசி சந்தூரம்னா சேஷம் இப்படிலாம் சொல்றோம் பாருங்க, சேஷம்னா நீந்து போனதான் நாம சேஷம்னு நினைச்சு சொல்லிருக்கோம், ஆனா அதுக்கு சாஸ்திரங்கள்ல அப்படி அர்த்தம் சொல்லல. சேஷகா பராதத்வாத். அப்போ பிறத்தியாருடைய உபயோகத்துக்காக எது வைக்கப்பட்டிருக்கோ அதுக்கு சேஷம்னு பேரு. இப்போ அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக நாம் ஆச்சாரியார்களாலே வைக்கப்பட்டவர்கள். அங்கப்பறை கொண்டாற்றை அணிபூவை வைங்கமன். நமக்கு ஆடை அடிகள் என்ன, அந்த எம்பெருமான் போலேயே சங்கு சக்கரம், அந்த சங்க சக்கர லாஞ்சனத்தை ஆச்சாரியாள் அந்த பஞ்சசம்ஸ்காரத்தின் போது பண்ணி வைக்கிறாள் இல்லையா. முதல் சம்ஸ்காரமே ஒரு சிஷியனுக்கு அதானே தாபம் தானே. அதனால நமக்கும் அங்கு நிரண்டங்கொண்டு அந்த ரெண்டு இது அது அங்கப்பறை கொண்டாற்றை அங்கு அங்கண் இரண்டும் கொண்டு நம்ம மேல நோக்கினால் நமக்கு முன்ன சொன்னாலே அந்த மாதிரி என்ன வரும், அந்த எம்பெருமான் போலேயே அங்க ஈரிரண்டு மால்வரை தோல் நடனம் அந்த எம்பெருமான் மாதிரியே அமானவனுடைய கரஸ்பர்ச நிகழ்ச்சி அந்த விரஜாநிதி ஸ்நானம் ஆனவுன்னையே நமக்கும் எம்பெருமானை போலே சதுபுஜம் சங்கு சக்கரம் எல்லாம் கிடைக்கும்படியா இந்த ஆச்சாரியால் நமக்கு பிரபத்தி மூலமா பிரசாதிச்சுடுறா. அதனாலே அங்கப்பறை கொண்டாற்றை வைங்கமலத்தந்தறியல் பட்டர் வீரான் கோதை சொன்ன. இதுல ஆச்சாரியால் எப்படி இருக்கான்னா இப்படிதான் இருக்கா. அவ பார்த்தேன்னா திருவனிதாவிடம்னு மாலை பூக்கிட்டு இருப்பா, இந்த தாமரமணி மாலை பூக்கிட்டு இருப்பா, துளசி மாலை பூக்கிட்டு இருப்பா. ஆச்சாரியால் நம்ம தினம் கிட்ட போய் ஜெயிச்சு அவ கழுத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும். அதெல்லாம் என்ன, அது வைஷ்ணவ லக்ஷணம். அந்த லக்ஷணத்தை உள்ளபடியா அந்த சிஷ்யனை ஒரு வைஷ்ணவ லக்ஷண பூர்த்தியா உள்ளவனா ஆக்கிடுறாளோ அதுதான் இங்கே அங்கப்பறை கொண்டாற்றை அணிவு பைங்கமல தன் தெரியல் பட்டர் பீரான் கோதை. அவளும் கோதை தானா, ஏன் அது கந்தீதி கோதான்னு சொல்லுவா. இவாளும் நான் வாக்குன்னு ஒரு அர்த்தம் காம். இப்போ நமக்கு வார்த்தையினாலே உபதேசங்களை பண்ணி நம்ம நல்ல வாக்னியா நம்மளை ஆக்கினாலும் ஒரு சிஷ்யனை போய் அந்த வித்வசெல்லாம் அவன் முழங்கும்படி அவனை கர்ஜனை பண்றபடியா அந்த சிஷியனை தயார் பண்ணி ஆச்சாரியால் வச்சுடுறாளோனோ அதனால அவளும் அந்த கோதா. அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியர்கள் சொன்ன அந்த நல்லுது உபதேசங்களையெல்லாம் நாம் செவிமடுத்தோமேயானால் அதை நம் வாழ்க்கையிலே கடைபிடித்தோமானால் எங்கும் திருவருள் வெற்றி இன்புறுவர். அப்படிப்பட்ட அந்த சிஷ்யர்கள் எந்த இடத்துல போனாலும் அவா ஜெயிப்பா வெற்றி கொள்வா. அதனாலே அவருக்கு அவளுக்கு பிராட்டியினுடைய பரிபூர்ணமான கட்டாட்சம் அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரனுடைய சிஷ்யர்களுக்கு ஏற்படும். எங்கும் திருவருள் பெற்று என்புறுவர் அவ இன்பத்தை துய்ப்பார்கள். இப்படி ஆச்சாரியனும் சிஷ்யனும் இந்த இன்பத்தை துய்க்க வேணும் என்பதை இந்த நிகமத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு அதற்கு மேலே இப்போ ஒரு பிரபந்தத்தை முடிச்சா ஒரு கல்யாணம் சொல்றதுங்கிறதான ஒரு வழக்கம் உண்டு. அப்போ இந்த ஆண்டாள் திருக்கல்யாணத்தை நாமும் நாளைய தினம் சொல்லுவோம்னு சொல்லிவிட்டு இந்த திருப்பாவைய தலக்கட்டுறதுக்கு ஒரு இதுவா சதமகமணி நீலாச்சாருகள் ஆரகஸ்தா ஸ்தனபரணீதாங்கே சாந்திர வாசல்ய சிந்து அழகவினீதாதிஷ்டநாதா விலசது கிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரியமனோ நந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.